என்னமோ ஒரு மாதிரி புதுசா இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. என்னது, வாட்ஸ் ஹேப்பனிங், எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் எப்படி சொல்றது? காதலா இல்லை இப்படிதான் இருக்குமா தெரியலையே. ஐயோ மை காட், பாட்டா பாடணும்னு தோணுதே ஆனா பாட முடியலையே. எப்படி பாடணும் தெரியல, லிரிக் வரல, மியூசிக் வரல, டியூன் வரல, ஒரு உயிரும் வரல. ஆனா But you know what, I don't think நீ வாழ்நாள் முழுக்க என் கூட இருப்பியான்னு எனக்கு தெரியல. இல்லை ஒரு நாள் மட்டும், இல்லை இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு.